பத்தாட்டியை எடுத்து தாரே, ஒத்த ரூபா உனக்கு தாரம், பத்தாட்டியை எடுத்து தாரம் தாரம். நீ ஒண்ணு தந்தாக்கா முன்னாடி, நீ கொஞ்சம் வந்தாக்கா. உனக்கு தாரே, பத்தாட்டியை எடுத்து தாரே, ஒத்த ரூபா உனக்கு.